الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على رسولنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أنبان شهود الغلي رسول صلى الله عليه وسلم ورهل كوري ذاها أبو هريرة رضي الله عنه ورلوكين دارهل لله 99 اسما من حفظها دخل الجنة وإن الله وتر يحب الوتر، وفي رواية من أحصاها دخل الجنة. الله تعالى وكتنوتنبل ترنامنغل ركن رذي يار أذي پاڑ مدخن دارخلو أورخل سور قتل نلي بارخل. الله نچيماها الله تعالى اترأيانا ون أون ورمي يي ورمبخن دار. إنور رواية تل إنور عربي بيل من أحصاها دخل الجنة يار أذي அறிந்து கொள்கின்றார்களோ, சரியான முறையில் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். எனவே இதை அறிந்து கொள்கின்றது அல்லது பாடமிடுவது பாதுகாப்பது என்பது சம்பந்தமாக விளக்கங்கள் கூறப்படும் போது இதனுடைய வசனங்கள் இதனுடைய வார்த்தைகளை பாடமிடுவது அதனை விளங்குவது அதை வைத்து அல்லாஹ்விடம் துவா கேட்பது அல்லாஹ்வை புகழ்வது இவைகள் அனைத்தும் அடங்கும் என்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் திருநாமங்களை பொறுத்தமட்டில் 99க்கு மேற்பட்டது இருக்கின்றது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆனாலும் எங்களுக்கு கூறப்பட்ட பெயர்களில் அல்லாஹு தாலா 99 பேர்களை எங்களுக்கு கூறியிருக்கின்றான். அவைகளை பாடமிடுவது மாத்திரமல்ல அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதை எங்களுடைய மனதில் கொண்டு வந்து அதை நாங்கள் எடுத்து நடக்கும்போது அதை வைத்து அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது நாங்கள் சிறந்த மனிதனாக ஆகிவிடுகின்றோம், அதன் மூலமாக சுவர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கென்று சில பெயர்களை வைத்திருக்கின்றான். அந்த பெயர்களை நாம் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. எங்களுக்காக எங்கள் தாய் தந்தையர்கள் வைத்த பெயர்களை மாற்றி அதை திருத்தி அல்லது அதை கோணலாக்கி அல்லது வேறு விதத்தில் சொல்லும்போது நாங்கள் கோபமடைகின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய பெயர்களை அதாவது அவன் வைத்த பெயர்கள் தவிர வேறு பெயர்களை பாவிப்பதையோ அல்லது அவனுடைய பெயர்களை வித்தியாசப்படுத்தி மொழிவதையோ அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, ஃபதுஊஹு பிஹா, அதை குறித்து அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், அழைத்து பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா லஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு லஹுல் அஸ்மாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்தொன்றும் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒப்புவமையற்றவன். அவனை முன்மாதிரியாக காட்டுவதற்கு, அவனுக்கு முன்னுதாரணமாக காட்டுவதற்கு உலகத்தில் எந்தொன்றும் கிடையாது. அவனுடைய பண்புகளுக்கோ அவனுடைய பெயர்களுக்கோ ஒப்புவமையாக கூடிய எந்த பொருளும் இந்த உலகத்திலோ வானத்திலோ இந்த பிரபஞ்சத்திலோ கிடையாது. ஏன்? அல்லாஹு தஆலா தனித்தவன். இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அவன் தனிமையை தனித்துவமாக இருப்பதை விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அவனுடைய வர்ணனைகள் அவனுடைய பண்புகளையும் ஏனைய மனிதர்களுடைய அல்லது படைப்பினங்களுடைய வர்ணனைகளுடன் பெயர்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது ஹராமாக மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு ஒப்புவமை இல்லை. எங்களுக்கு அறிவிருக்கின்றது, அல்லாஹு தஆலா அறிவுள்ளவன் என்பதாக, இன்னல்லாஹ சமீஉன் பசீர், அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அலீம், அறியக்கூடிய அறிவாளி என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். எங்களுடைய அறிவுக்கும் அல்லாஹு தாலாவுடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எங்களால் எங்களுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டது, எங்களுடைய பார்வை மட்டுப்படுத்தப்பட்டது, எங்களுடைய கேள்வி மட்டுப்படுத்தப்பட்டது. உதாரணமாக எங்களுடைய பார்வையை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக தூரமான பொருளை எங்களால் பார்க்க முடியாது, மிக பக்கத்திலே இருக்கக்கூடிய பொருளை, அதாவது ஒருவருடைய கண்ணிலே ஊத்தே அல்லது தூசி போய்விட்டால் அதை கண்ணாடியில் போய்தான் பார்ப்பார்கள். தான் அணியக்கூடிய மூக்கு கண்ணாடியில் தூசி என்றால் அதை கலட்டித்தான் பார்ப்பார்கள். காரணம், அவனுடைய பார்வை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது, கேள்வி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அறிவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு அழிவுதான் அவனுக்கு அறியலாம். எனவே அல்லாஹு தாலாவுடைய பண்புகளும் அவனுடைய பெயர்களும் எமக்கு இருக்கக்கூடிய பண்புகளுக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது கட்டாயம். அடுத்ததாக, அல்லாஹு தாலாவுடைய பெயர்களை நாம் நினைத்தது போல் பாவிப்பது அல்லது அதை திருப்பி அது வித்தியாசமான முறையில் நாங்கள் பாவிப்பது ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலாவை பற்றி அவன் கூறும்போது சித்தீர் என்பதாக கூறுகின்றான். ஆனால் நாம் இன்று புழக்கத்தில் சத்தார் என்றதை பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்துஸ் சத்தார் என்று கூறுகின்றார்கள், இறைவனின் அடிமை என்ற கருத்திலே. உண்மையில் சத்தார் என்ற பெயர் அல்லாஹு தாலாவுக்கு கிடையாது, அவனுடைய பெயர் சித்தீர் என்பதாகத்தான் இருக்கின்றது. இது போன்று சில புழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள், இவைகளை நாம் அதாவது கொண்டு அல்லாஹு தாலாவை அழைக்கக்கூடாது. ஏன், அவனுக்கு அப்படி ஒரு பெயர் இல்லை. இறைவனுடைய பண்புகளில் நாம் இன்று பார்க்கின்றோம். சில ஊர்களிலே சிலர்கள் என்று கூறுகின்றார்கள், அல்லாஹு மௌஜூத், கதீம், பாக்கி என்பதாக கூறுகின்றார்கள். அல்லாஹு மௌஜூத் மௌஜூத், அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்று அந்த அவனுடைய பண்பை கூறுகின்றார்கள். அந்த மௌஜூத் என்ற வார்த்தை அல்லாஹு தாலாவுக்கு கூறப்படவில்லை, கதீம் என்ற வார்த்தை அல்லாஹு தாலாவுக்கு கூறப்படவில்லை. இப்படியாக பல பண்புகள் பெயர்களை நாங்கள் புதிதாக உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம். இவைகள் மார்க்கத்துக்கு முரணானது என்பதை நாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அவைகளை பாடமிட்டு அதனுடைய அர்த்தத்தை விளங்கி இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறுகின்றார்கள் என்றால் அந்த வார்த்தைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்து கொள்வது மிகவும் கடமை என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்களை விட மறு உலகத்துக்குரிய வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். சொர்க்கத்தை அடைவதுதான் எங்களுடைய அதாவது எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைவதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பில் அல்லாஹு தாலாவுடைய பெயர்களில் முதலாவது பெயர் என்ன? அல்லாஹ் அல்லது அல் இலா. பொதுவாக அல்லாஹ் என்ற வார்த்தை தான் அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை. இந்த இலாஹ் என்ற வார்த்தையை பொறுத்த மட்டில் குர்ஆனில் கூட அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்கள் இருவருக்கும் பொதுவாக பாவிக்கப்படக்கூடிய ஒரு சொல்லாக இலாஹ் என்பது இருக்கின்றது. இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்படக்கூடிய பெயர்களிலே மிகச்சிறந்த பெயர் அப்துல்லாஹ் அப்துல் ரஹ்மான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமை, அப்துல் ரஹ்மான் என்றாலும் அல்லாஹ்வின் அடிமை என்பது அர்த்தம். இந்த அல்லாஹ் என்பது அல்லாஹு தாலாவுடைய பெயர். எந்த அளவுக்கு தெரியுமா, இதை கடவுள் என்றோ இறைவன் என்றோ மொழிபெயர்க்கக்கூடாது. அல்லாஹ் என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் தான், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் தான் அல்லாஹ். அல்லாஹுடைய அர்த்தம் உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதி அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாங்கள் இந்த பெயர் மூலமாக நிரூபித்தோம் என்றால், இதனுடைய அர்த்தத்தை விளங்கினோம் என்றால், நாங்கள் ஒரு நாளும் நரகத்தை போய் சென்றடைய மாட்டோம். அதாவது இன்று முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் தெரியும், ஆனால் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறியாமல் அதாவது விக்கிரகங்களை வணங்கவில்லை, மாறாக தர்காகளையும் அங்கே போய் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்பட வேண்டிய வணக்கங்களை அங்கே இருக்கக்கூடிய நல்லடியார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நேர்ச்சி வைக்கின்றார்கள், அங்கே போய் அதாவது தவம் இருக்கின்றார்கள், அங்கே போய் சுற்றி வருகின்றார்கள். அந்த தர்காவை சுத்துகின்றார்கள், தவாப் செய்கின்றார்கள், அங்கே நேர்ச்சை செய்கின்றார்கள், அங்கே போய் துவா கேட்கின்றார்கள், சுஜூது செய்வதை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தமிழகத்தின் பகுதிகளிலேயும் இலங்கையின் பல பகுதிகளிலேயும் நாங்கள் பார்க்கின்றோம், போய் சுஜூது செய்கின்றார்கள், தங்களுடைய தேவைகளை கேட்கின்றார்கள், தங்களுக்கு நடந்த அதாவது துக்கங்களை அங்கே போய் கொட்டுகின்றார்கள், அங்கே நேர்ச்சை வைக்கின்றார்கள், எண்ணெய் ஊற்றுகின்றார்கள். இப்படியாக அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இந்த தர்காக்கள் மாறிவிட்டது. எனவே அல்லாஹ்வின் பெயரை ஆயிரம் தடவை தான் கூறினாலும் இவன் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய மறுமையுடைய உண்மையான வாழ்க்கையில் எந்த பிரயோஜனத்தையும் அது ஏற்படுத்த மாட்டாது. எனவே அல்லாஹ் என்பதன் அடிப்படை அர்த்தத்தை விளங்கினான் என்று வைத்துக் கொள்வோம், அவன் சுருக்கத்தை அடைந்து விடுவான், கட்டாயம் அடைந்து விடுவான். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக ஒருவன் மனசுத்தியுடன் இஹ்லாசுடன் கூறினால் அவன் சொர்க்கத்தை அடைகின்றான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால் அர்த்தம் என்ன? வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்குரிய தகுதி என்ன? அவன் எங்களை படைத்திருக்கின்றான், ஒரு உலகத்தையும் படைத்திருக்கின்றான், அதை பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். இந்த தன்மையுடன் உலகத்தில் இன்னொருவன் இருப்பதாக இருந்தால் அவனை வணங்குவதற்கு தயார். ஆனால் அல்லாஹை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் அப்படி இல்லை. படைக்கக்கூடியவனாகவும் அந்த படைத்ததை பரிமாறிக்கக்கூடியவனாகவும் யாருமே இல்லை. மனிதனை பொறுத்த மட்டில் அவன் படைத்தவைகளிலிருந்து உருவாக்குகின்றான். மனிதன் எதை உருவாக்கினாலும் அதனுடைய மூலப்பொருளை அல்லாஹு தாலா படைத்து கொடுத்தால்தான் அவனுக்கு செய்யலாம். இல்லாவிட்டால் ஒரு முடியை கூட ஒரு மனிதனால் படைக்க முடியாது, ஒரு ஈயை கூட அவனால் படைக்க முடியாது என்பதை அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே ஒரு ஈ அல்லது ஒரு தலைமுடி அல்லது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒரு ஒரு தூசி இதை கூட ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத கட்டத்திலே இருந்து உருவாக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றுமே இல்லாமிருந்ததை அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹல் அதா அலல் இன்சான் ஹீனும் மினத்தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. மனிதனுக்கு ஒரு நிலைமை வந்தது, அவன் என்னவென்று சொல்ல முடியாத ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஒரு மனிதன் அவனுக்கு 35 வருடங்கள் என்று சொன்னால், அவன் 36 40 50 வருடங்களுக்கு முன்னால் அவனுக்கு என்னவென்று சொல்ல முடியாது. ஒன்றுமே இல்லாமிருந்து படைக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். மனிதனாலேயோ வேறு எந்த ஒரு படைப்பாலேயோ முடியாது. எனவே அவன்தான் வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். வணக்கம் என்ற அனைத்தும் அவனுக்கு மாத்திரம்தான் செலுத்தப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தை எந்த அர்த்தத்தை இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை கொடுக்கின்றது. எனவே அல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் மொழிகின்றோம், அதை பாடமிட்டிருக்கின்றோம். அதனுடைய அர்த்தத்தை சரியான முறையில் நாங்கள் செயல்படுத்தாவிட்டால் நாங்கள் சொர்க்கத்தை அடைவதென்பது அல்லாஹு தாலா எங்களை அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் ஆக்க வேண்டும், எங்களால் அதாவது சொல்ல முடியாது. எனவே அன்பா அந்த சகோதரர்களே, வரும் காலங்களில் அல்லாஹு தாலாவுடைய ஏனைய பெயர்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதை நாங்கள் எப்படி விளங்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.